பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். புன்னகையை கேட்டு கண்ணி முன்னும் பின்னும் அண்ணலடை கோர்த்து முத்து முத்து புன்னகையை கேட்டு கண்ணி முன்னும் பின்னும் அண்ணலடை கோர்த்து எட்டி எட்டி செல்லுவதை பார்த்து நெஞ்சை தட்டி தட்டி விட்டதடி காற்று. தொட்டு விட தொட்டு விட தொடரும் கைப்பட்டு விட பட்டு விட மலரும். பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து வெக்கம் வந்து குலுங்கும். கதை சொல்லி சொல்லி பாடங்கள் படிக்கும் அள்ளி அள்ளி வைத்துக் கொள்ள துடிக்கும். கதை சொல்லி சொல்லி பாடங்கள் படிக்கும் துள்ளி துள்ளி சின்ன உடல் அடிக்கும். கண்ணம் கிள்ளி கிள்ளி மெல்ல மெல்ல சிரிக்கும். தொட்டு விட தொட்டு விட தொடரும் கைப்பட்டு விட பட்டு விட மலரும். பக்கம் வர பக்கம் வர மயங்கும் உடன் வெக்கம் வந்து குலுங்கும்.